श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदि नमस्सर्वेभ्यः एल्लार्कुम नमस्कारम चित्रम न तत्त्रिषु मितानि पदेषु यत्ते विश्वान्यमूनि भुवनानि विसंकटेषु भक्तैः समं क्वचिदसौ भवनैकदेशे मातिस्ममूर्तिरमिता तदिहाद्भुतं नः। श्री देहलीश स्तुति 9वां पद्यम। वैरोचने सदसि वामन भूमिकावान्नु 8वां पद्यत्तै அனுபவிச்சோம். அதுல சக்ரேன்னு சொன்னார். சக்ரேன செய்தாயின் அர்த்தம், அதாவது பவான் சக்ரே. இந்த 7 உலகங்களையும் ஒரு கரிய மேகமானது சூழ்ந்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி தேவரீர் ஒரு பெரிய வடிவத்தை திருவிக்ரமனாக ஒரு மேன்மேலும் வளரக்கூடிய ஒரு வடிவத்தை எடுத்து அதை வியாபித்தீர்னு சாதிச்சார். இப்போ ஒரு ஆச்சரியத்தை தெரிவிக்கிறார் இந்த 9வது பத்தியத்தில். எம்பெருமானுக்குள்ள இந்த பிரபஞ்சமானது அடங்கியிருக்கு. அவன் சிறியதா வந்தா கூட, அதாவது வாமனனா அவதரிச்சா கூட, திருவிக்ரமனா வளர்ந்து அதை அளந்தான். அப்ப இந்த பிரபஞ்சமானது எம்பெருமானால் அளக்கப்பட்டதுன்னு சொன்னா, அப்ப இந்த பிரபஞ்சத்தை காட்டிலும் அவன் பெரியவன்னு ஆறுது. அது ஸ்ருதி சித்தம். இன்னொன்னு அதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு வச்சிருந்தா கூட, ஆனா அப்படிப்பட்ட நீ அந்த இடைகவியில் அதுலேயும் அவள் 3 பேர் ஏற்கனவே அழுவார்கள், 3 பேரும் ஏற்கனவே அந்த இடத்துல அவள் வந்து சேர்ந்துட்டா. அங்கே இருக்கக்கூடிய கொஞ்சோண்டு இடத்துல உன்னுடைய உருவமானது அடங்கிருத்தே, அது அல்லவோ எங்களுக்கு ஆச்சரியம்னு அழகாக இங்கே சாதிக்கிறார் இந்த 9வது பத்தியத்தில். இதே மாதிரி ஒரு அர்த்தம் நாம் வரதராஜ விஜயாசத்தில் வராகவதாரத்த சுவாமியை கொண்டாடினப்ப அனுபவிச்சோம். 22வது பத்தியம், பாலா கிருதேர் வடபலாஷ மிதஸ்ய பிரம்மாண்ட மண்டல பூதுதலைத தேச என்ற பத்தியத்தில் எப்படி அந்த ஆளிலே கிருஷ்ணனாக இருந்துண்டு மொத்த உலகத்தையும் சாப்பிட்டு இருந்த அப்படிப்பட்ட உலகத்தில் மறுபடியும் நீ வந்து இந்த வராகவதாரமாக எடுத்துட்டு அது முழுக்க வியாபிச்சியேன்னு, இதற்கு இது ஒரு இதனுடைய ஒரு விபரீதமான ஒரு கான்செப்ட் அங்க. அதாவது மொத்த உலகத்தையும் விழுங்கிட்டு நீ ஆளிலே கிருஷ்ணனா படுத்துட்டு இருந்த, அப்ப அந்த உலகமானது எத்தனோடுன்னு ஆயிடுத்து, சின்னதுன்னு ஆயிடுத்து. அப்படிப்பட்ட சின்ன உலகத்துக்குள்ள நீ மறுபடியும் வராகவதாரம் எடுத்து அதை வியாபிச்சியேன்னு அங்க சாதிச்சார். அது எப்படி உனக்கு போதுமானதாக ஆனதுன்னு அங்க சாதிச்சார். இங்க அதே மாதிரி அர்த்தம், இங்க மொத்த உலகத்தை நீ அளந்தா கூட அது எங்களுக்கு ஆச்சரியம் இல்லை. அப்படி அளக்கப்பட்ட உலகத்தில் ஒரு ஏகதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன வீடு, அதில் இடைகழி, அந்த இடைகழியில் அதுலேயும் இருக்கக்கூடிய பெரும்பாலான இடத்த அந்த 3 பேரும் 3 ஆக்கிரமித்து கொள்ள, எஞ்சியிருந்த அந்த சிறிய இடத்தில் நீ எப்படி இருந்த, உன்னுடைய உருவம் அந்த அடங்கித்தேன்னு அதுதான் எங்களுக்கு மிக்க ஆச்சரியம் சாதிக்கிறார். 2 பாகம் இதில். அற்புதம் அப்படின்றத கடைசியா அத்தம் அஸ்தின் வச்சுக்கலாம். அத்தம்னா ஆச்சரியம், நகனா அஸ்மாக்கம் எங்களுக்கு, 6 வேற்றுமை பகுவச்சனம் அது, பன்மை அஸ்மசப்தத்தினுடையது. எங்களுக்கு அஸ்மாக்கம் நக எங்களுக்கு ஆச்சரியம். எதுன்னு கேட்டா தத்து இக நக அத்தம், தத்துனா அது, அது எதையோ ஒன்று குறிப்பிட்டு அதுன்னு சொல்லப்படுறார். அதை நம்ம பார்க்க போறோம். இகனா இங்குனா இந்த இடத்துல இந்த கான்டெக்ட்லாம் வச்சுக்கலாம், அல்லது இந்த திருக்கோவலூர் திவ்ய தேசத்தில் இந்த இடைகழியில்னு வச்சுக்கலாம். எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது. எது அப்படின்னு கேட்டா, அமிதா அசௌ மூர்த்திஹி பக்தைஹி சமம் க்வசித்து பவனேக தேசே மாதிஸ்ம. மித மிதனா அளக்கப்பட்டது, அடங்க போதுமானதுன்னு அர்த்தம். அதான் அமித்துன்னு பேர் வச்சுப்பா. நார்த் இந்தியாவிலாம் நிறைய பெங்காலியெல்லாம் அமித்துன்னு வச்சுப்பா. அமிதஹா மிதன அடங்கியது, ஒரு வரையறைக்கு உட்பட்டது. அமித்துனா அடங்காதது. ஸ்ரீலிங்கமாக இருக்கக்கூடிய மூர்த்திகிக்கு இந்த சப்தமானது விசேஷமாக போகிறது அல்லது ஆகிறது. அதனால் அமிதா மூர்த்திகி. அமிதா அசௌ மூர்த்திகி. அசௌன்னு சொன்னால் அத சப்தம். அசௌ அமூ அமூஹுன்னு போகும் ஸ்ரீலிங்கத்தில். அசௌ மூர்த்திகி அமிதா. இந்த உன்னுடைய உருவம் இருக்கே, திருமீன் இருக்கே, இது அடங்க மாட்டாத, ஒரு அளவுக்கு அடங்காத திருமூர்த்தி, ஒரு திருமேனி. அதற்கு உண்டான விசேஷம்தான் முதல்ல இருக்கக்கூடிய சப்தங்கள். அதை நம்ம பின்னாடி வருவோம். விஸ்வாணி அம்முனி புவனன் ஆரம்பிக்கப்படுது. இந்த மூர்த்தியானது பக்தைஹி சமம். பக்தைஹி சமம்ன்றது சமம், சாக்கம், சக, இதெல்லாம் உடன்ற அர்த்தம். அந்த அந்த சக சாக்கம் பதம் வந்ததுன்னா திருத்தியா பக்தி பயன்படுத்தணும்னு இது வியாக்கரண விசேஷம். அதனால் பக்தைஹி சக, பக்தர்களுடன் கூட. திருத்தியா பக்தி பகுவச்சனம் பக்த சப்தத்துக்கு. அடியார்களுடன், அதாவது அந்த முதலாகுவார்களுடன், குவச்சித்து பவனைக்க தேசே. குவச்சித்னா ஒரு இடம்னு அர்த்தம், சம்பேர் அப்படின்னு சொல்கிறோம். பவன ஏகதேசே, பவனம்னா வீடு, ஏகதேசம்னா அந்த வீட்டில் ஒரு சிறு பகுதி, அதான் இடைவெளி. அப்போ பவனைக தேசேன்றது சப்தமி பக்தி ஏகவச்சனம். ஒரு ஓரத்தில், ஒரு மூலையில். மாத்திஸ்ம, மாத்தின்றது மாங்கன ஒரு மரியாதை, ஒரு தாத்து. அது அந்த தாத்துக்கு என்ன அர்த்தம்னா அளவு, அதில் அது பயன்படுறது. மாத்தின்றது லட்லக்காரம் ஏகவச்சனம். மாங் மானேன்னு தாத்து, அந்த தாத்துனுடைய லட் ரூபம், லட்னா பிரசன்டென்ஸ். மாத்தி அப்படின்னா பரிமிதமாக ஆனதுன்னு அர்த்தம். ஆகின்றது ஸ்மான்ற ஒரு அதோட கூட சேர்த்தோம்னா அது இறந்த காலத்தை காட்டும். இதுவும் ஒரு வியாக்கரண விசேஷம். அதாவது லங்குன்ற லக்காரத்துக்கு உபயோகிச்சா அது இறந்த காலத்தை குறிக்கும். அதற்கு பதிலாக லெட் ரூபத்தை சொல்லி, பிரசன்டென்ஸ் ரூபத்தை சொல்லி ஸ்மான்ற அந்த அதையும் சேர்த்துட்டோம்னா அப்போ மாத்தி ஸ்மான்றது இறந்த காலத்தை குறிச்சிதார்த்து. மாத்தி ஸ்மான் அடங்கி விட்டது. இதின்னு புரிஞ்சுக்கணும். இந்த விஷயமானது தத்து இக நக அத்தம், இது எங்களுக்கு அத்தமாக இருக்குன்னு தாற்பயம். அப்போனா இதுக்கு கம்பேர் பண்ணி ஒரு விஷயத்தை சொல்லணும். அதை சொன்னப்போ தான் சுவாரஸ்யமானது ஏற்படுறது. அப்போ அந்த விஷயம் என்னன்னு கேட்டால், விஸ்வாணி அமூனி புவனானி விஷங்கடேஷு தே த்ரிஷு பதேஷு மிதானி யத்து தத்து ந சித்திரம். விஸ்வாணி, விஸ்வம் விஸ்வே விஸ்வாணி. இந்த இடத்துல விஸ்வம்ன்ற சப்தத்துக்கு சகலம்ன்ற அர்த்தம். அமூனி, அமூனின்றது அதஸ், இது ஒரு ப்ரோனோன் சப்தம், இது அதஸ்ன்னு சப்தம் அது. இப்போ இது நபும்சகலிங்கத்துக்கு போகிறதுனால அதஹ அமூ அமூனி அப்படின்னு அது போகும் பகுவச்சனத்தில். அமூனி புவனானி, இந்த புவனத்துக்கு இந்த விஸ்வாணி அமூனி இதெல்லாம் வந்து விசேஷனம். ஒன்றுத்தையும் விடாத சகலமாக இருக்கக்கூடிய இந்த உலகங்கள் விஷங்கடேஷு தே திஷு பதேஷு. விஷங்கடேஷுன்றதும் அகன்று இருக்கக்கூடிய அர்த்தத்தில் வருது. விஷங்கடன்ற சப்தமானது அகன்று இருக்கக்கூடிய பிராட் அந்த மாதிரி அர்த்தத்தில் உபயோகமாகுது. அப்போ விஷங்கடேஷு தே திஷு பதேஷு, அகன்று இருக்கக்கூடிய தப தே உன்னுடைய சஷ்டிய பக்தி ஏகவச்சனம் யுஷ்மன் சப்தம். திஷு பதேஷு மூன்று அடிகளில், உன்னுடைய மூன்று அடிகளும் நன்னா விரிந்து பறந்து இருந்தன. அவைகளுக்குள்ள இந்த சகலமாக இருக்கக்கூடிய விசாலமான உலகங்களும் மிதானி, மிதம் மிதே மிதானி அடங்கிவிட்டன. இது எத்து தத்து. எத்து தத்துனா இதில் எத்தை முதல்ல வச்சுக்கலாம். எத்து விஸ்வாணி அமூனி புவனானி விஷங்கடேஷு தே திஷு பதேஷு மிதானி தத்து நட்சத்திரம். எது இந்த உலகங்கள் எல்லாம் உன்னுடைய அகன்று இருக்கக்கூடிய மூன்று அடிகளில் அடங்கிவிட்டனவோ, அடங்கிவிட்டனவாக இருந்ததோ அது எங்களுக்கு ந சித்திரம். சித்திரம் ந அஸ்தி, சித்திரம் ந பவதி, ஆச்சரியமானதாக இல்லை. கிந்து ஆனா அமிதா அசௌ மூர்த்திஹி பக்தைஹி சமம் க்வசித்து பவனேக தேசே மாத்திஸ்ம தத்து இக நக அத்புதம்னு மொத்தத்துக்கும் அதுக்கு அர்த்தமாகுது, அன்மயமாகுது. அதாவது அனைத்து உலகங்களும் உன்னுடைய அகன்று பறந்து இருக்கக்கூடிய விசாலமான திருவடிகளால் அளக்கப்பட்டன என்பது எங்களுக்கு ஆச்சரியத்தை கொடுக்கவில்லை. ஆனால் உன்னால் அளக்கப்பட்ட அந்த மொத்த உலகத்தில் கொச்சித்து எங்கேயோ ஒரு மூலையில் ஒரு பவனம், ஒரு வீட்டில், அந்த வீட்டில் ஏகதேசமாக இருக்கக்கூடிய அந்த இடைகையில் அந்த இடத்துலயும் மூன்று பேர் ஏற்கனவே ஆக்கிரமித்துக் கொள்ள எஞ்சி இருக்கக்கூடிய சிறு பகுதியில உன்னுடைய இப்படிப்பட்ட மூர்த்தியானது அடங்கி இருந்தது. மாத்திஸ்ம தத்து நக அத்புதம்னு இங்க சாதிக்கிறார். ஒரு தடவை அன்பயத்தை வாசிக்கிறேன். விஸ்வானி அமூனி புவனானி விசங்கடேஷு தே திருஷுபதேஷு மிதானி ஏத்து தத்து, அல்லது எத்த முதல்ல போட்டுக்கலாம். ந சித்திரம் அஸ்தி பவத்தின்னு புரிஞ்சுக்கணும். அமிதா அசௌ மூர்த்தி பக்தைஹி சமம் க்வசித் பவனேக தேசே மாத்திஸ்ம தத்து இஹ நக அத்புதம் அஸ்தி பவதி. விஸ்வானி அமூனி புவனானி, சகலம் ஒன்று விடாமல் இருக்கக்கூடிய இந்த உலகங்களும், விஷங்கடேஷு தே திருஷுபதேஷு, பதேஷுக்கு திருஷுவும் விஷங்கடேஷுவும் விசேஷனம் அப்ஜெக்டிவ்ஸ், அகன்றிருக்கக்கூடிய உன்னுடைய இந்த மூன்று அடிகளில் மிதானி சந்தி, மிதானின்னா அடங்கி விட்டனவாக இருக்கின்றன. எது தத்து எதுவோ அது நட்சத்திரம், அது ஆச்சரியம் அன்று. யாருக்கு? எங்களுக்கு. அமிதா அசோ மூர்த்திஹி பக்தைஹி சமம் க்வசித் பவனேக தேசே, அடங்க மாட்டதாக இருக்கக்கூடிய இந்த உன்னுடைய திருமேனியானது இப்படிப்பட்ட திருமேனி அர்த்தம். பக்தைஹி சமம் க்வசித் பவனேக தேசே, அடியார்களுடன் கூட ஒரு ஒரு வீட்டில் சிறு பகுதியில் அடங்கிவிட்டது. மாத்திஸ்ம அடங்கிவிட்டது என்பது தத்து ஈக, அதுவே எங்களுக்கு இங்கு ஆச்சரியமாக இருக்கின்றதுன்னு இந்த ஒன்பதாவது பத்தியத்துக்கு அன்பையும் அர்த்தமும் ஆகின்றது. எட்டாவது பத்தியத்தை சொல்லச்சே அடியன் ரெண்டு மிஸ்டேக் பண்ணிட்டேன். பூமிக்காவான்னு சொல்லச்சே என்ன சொன்ன ஞாபகம் இல்லை. கரெக்டாக என்ன விஷயம்னா அது வத்து பிரத்தியம், அது உடையன் அர்த்தம். வத்து வான் அர்த்தமாகுது. பூமிக்கானா பூமிக்காவான்னு அந்த வேஷத்தை உடையவனாக பூண்டவனாக. அதேமாதிரி சப்தலோக்கியம் அப்படின்னு சொல்றது அது ஒரு சமாசம். அந்த சமாசத்துக்கு த்விகுன்னு ஒரு சமாசம், அது சமாகார த்விகவுன்னு த்விகுன்னு பேரதுக்கு சேர்க்கை, நிறைய விஷயங்களை சேர்த்து ஒரு மேல சொல்லச்சு அந்த மாதிரி வரும் அது. அந்த சமாச விசேஷம் நாம முதலே சொன்னோம். சமாச விசேஷங்களுக்குள்ளலாம் போகல, அதெல்லாம் போனால் சுவாரஸ்யமானது கம்மியாயிடும், ரொம்ப வியாக்கரண ரீதியாக போகலை. இருந்தாலும் என்னென்ன சப்தங்கள் தெரிஞ்சால் நல்லா இருக்குமோ அதை மட்டும்தான் யாபிச்சுருக்கோம். அடுத்த கடைங்களில் பத்தாவது பத்தியத்துடைய அர்த்தங்களை அனுபவிக்கலாம். கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. தன்யவாதஹ.